ஓம் அச்சுதாய நமஹ, அனந்தாய நமஹ, கோவிந்தாய நமஹ. கேசவ நாராயண மாதவ கோவிந்த விஷ்ணு மதுசூதன திரிவிக்ரம வாமன ஸ்ரீதர ரிஷிகேஷ பத்மநாப தாமோதர சுக்லாம்பரதரம் விஷ்ணும் சசிவர்ணம் சதுர்புஜம் பிரசன்னவதனம் தியாயேத் சர்வவிக்னோபசாந்தயே. ஓம் பூஹு ஓம் புவஹ ஓகும் சுவஹ ஓம் மஹஹ ஓம் ஜனஹ ஓம் தபஹ ஓகும் சத்யம் ஓம் தச்சவிதுர்வரேண்யம் பர்கோ தேவஸ்ய தீமஹி தியோ யோ ந பிரசோதயாத். ஓமாவோஜோதிரசோமிருதம் ப்ரஹ்மபூர்பவஸ்ஸுவரோம். ஹோமோபாத்தமஸ்துஷதக்ஷேத்வாரா ஸ்ரீபரமேஸ்வரப்ரீத்யர்த்தம் பிராதசந்தியாமுபாசிஷ்யே. ஓம் ஸ்ரீகேசவாய நமஹ. ஓம் ஆபோஹிஷ்டாமயோ புவஹ தானவூர்ஜே ததாதன மஹேரணாயசக்ஷஸே யோ வஸ்ஸிவதமோரஸஃ தஸ்ய பாஜயதே கனக உஷதீரிவ மாதரஃ தஸ்மா அரங்கமாமவஹ யஸ்ய க்ஷயாய ஜின்வதா ஆபோ ஜனயதாசனஃ. ஓம் பூர்பவஸ்ஸுவஃ. சூரியஸ்ச மாமன்யுஸ்ச மன்யுபதயஸ்ச மன்யுகிருதேப்யஃ பாபேப்யோ ரக்ஷந்தாம் இத்ராத்ர்யா பாபமகாருஷம் மனசா வாசா ஹஸ்தாப்யாம் பத்பியாமுதரேண சின்னா ராத்ரிஸ்ததவலும்பதே யத்கிஞ்சதுரிதம் மயி இதமஹம் மாமமிருத யோனௌ சூரியே ஜோதிஷி ஜுஹோமி ஸ்வாஹா. ஓம் அச்சுதாய நம அனந்தாய நம கோவிந்தாய நம. கேசவ நாராயண மாதவ கோவிந்த விஷ்ணு மதுசூதன திரிவிக்ரம வாமன ஸ்ரீதர ரிஷிகேஷ பத்மநாப தாமோதர. தத்திக்ராவிண்ணோ அகாரிஷம் ஜிஷ்ணோரஸ்வஸ்ய வாஜினஹ சுரபினோ முகாகரத் பிரண ஆயோகம் சிதாரிஷத் ஆபோ ஹிஷ்டாமயோ புவஹ தான ஊர்ஜே ததாதன மஹேரணாய சக்ஷசே யோ வஸ்ஸிவதமோரஸஃ தஸ்ய பாஜயதே கனஹ உஷதீரிவ மாதரஹ தஸ்மா அரங்கமாமவஹ யஸ்ய க்ஷயாய ஜின்வத ஆபோ ஜனயதா ஜனஹ. ஓம் பூர்பவஸ்ஸுவஹ. ஓம் பூஹு ஓம் புவஹ ஓகும் சுவஹ ஓம் மஹஹ ஓம் ஜனஹ ஓம் தபஹ ஓகும் சத்யம் ஓம் தச்சவிதுர்வரேண்யம் பர்கோ தேவஸ்ய தீமஹி தியோ யோ ந பிரசோதயாத். ஓமாவோஜோதிரசோமிருதம் ப்ரஹ்மபூர்பவஸ்ஸுவரோம். ஓம் பூர்பவஸ்ஸுவஹ. ஓம் தச்சவிதுர்வரேண்யம் பர்கோ தேவஸ்ய தீமஹி தியோ யோ ந பிரசோதயாத். ஓம் பூஹு ஓம் புவஹ ஓகும் சுவஹ ஓம் மஹஹ ஓம் ஜனஹ ஓம் தபஹ ஓகும் சத்யம் ஓம் தச்சவிதுர்வரேண்யம் பர்கோ தேவஸ்ய தீமஹி தியோ யோ ந பிரசோதயாத். ஓமாவோஜோதிரசோமிருதம் ப்ரஹ்மபூர்பவஸ்ஸுவரோம். ஹோமோபாத்த சமஸ்த துஷதக்ஷேத்வாரா ஸ்ரீபரமேஸ்வரப்ரீத்யர்த்தம் பிராதசந்தியா காலாதீத பிராயச்சித்தார்த்தம் அர்க்யப்ராதானம் கரிஷ்யே. ஓம் பூர்பவஸ்ஸுவஹ. அசாவாதித்யோ பிரம்ம ப்ரஹ்மைவாஹமஸ்மி. ஓம் அச்சுதாய நமஹ அனந்தாய நமஹ கோவிந்தாய நமஹ. கேசவ நாராயண மாதவ கோவிந்த விஷ்ணு மதுசூதன திரிவிக்ரம வாமன ஸ்ரீதர ரிஷிகேஷ பத்மநாப தாமோதர. ஆதித்யன் தர்ப்பயாமி, சோமன் தர்ப்பயாமி, அங்காரகன் தர்ப்பயாமி, புதன் தர்ப்பயாமி, ப்ரஹஸ்பதின் தர்ப்பயாமி, சுக்ரன் தர்ப்பயாமி, சனீஸ்வரம் தர்ப்பயாமி, ராகுன் தர்ப்பயாமி, கேதுன் தர்ப்பயாமி, கேசவன் தர்ப்பயாமி, நாராயணம் தர்ப்பயாமி, மாதவம் தர்ப்பயாமி, கோவிந்தம் தர்ப்பயாமி, விஷ்ணும் தர்ப்பயாமி, மதுசூதனம் தர்ப்பயாமி, த்ரிவிக்ரமம் தர்ப்பயாமி, வாமனம் தர்ப்பயாமி, ஸ்ரீதரன் தர்ப்பயாமி, ரிஷிகேஷன் தர்ப்பயாமி, பத்மநாபம் தர்ப்பயாமி, தாமோதரன் தர்ப்பயாமி. ஓம் அச்சுதாய நமஹ, அனந்தாய நமஹ, கோவிந்தாய நமஹ. கேசவ நாராயண மாதவ கோவிந்த விஷ்ணு மதுசூதன த்ரிவிக்ரம வாமன ஸ்ரீதர ரிஷிகேஷ பத்மநாப தாமோதர சுக்லாம்பரதரம் விஷ்ணும் சசிவர்ணம் சதுர்புஜம் பிரசன்னவதனம் தியாயேத் சர்வவிக்னோபசாந்தயே. ஓம் பூஹு ஓம் புவஹ ஓகும் சுவஹ ஓம் மஹஹ ஓம் ஜனஹ ஓம் தபஹ ஓகும் சத்யம் ஓம் தச்சவிதுர்வரேண்யம் பர்கோ தேவஸ்ய தீமஹி தியோ யோ ந ப்ரசோதயாத். ஓம் ஆபோ ஜோதிரசோமிருதம் ப்ரஹ்ம பூர்பவஸ்ஸுவரோம். மமோபாத்த சமஸ்த துரிதக்ஷயத்வார ஸ்ரீ பரமேஸ்வர பிரீத்யர்த்தம் பிராதசந்தியா காயத்ரி மகாமந்திர ஜபம் கரிஷ்யே. பிரணவஸ்ய ரிஷி பிரம்மா தேவி காயத்ரி சந்தஹ பிரமாத்மா தேவதா பூராதி சப்த வியாகிருதீனாம் அத்ரி ப்ருகு குத்ஸ வசிஷ்ட கௌதம காஷ்யப ஆங்கிரச ரிஷய காயத்ரி உஷ்ணிக் அனுஷ்டுப் ப்ருஹதி பங்க்தி த்ருஷ்டுப் ஜகத்ய சந்தாம்சி அக்னிவாயு அர்க்கவாகீஷ வருண இந்திர விஸ்வே தேவ தேவதாஹ. ஓம் பூஹு ஓம் புவஹ ஓகும் சுவஹ ஓம் மஹஹ ஓம் ஜனஹ ஓம் தபஹ ஓகும் சத்யம் ஓம் தச்சவிதுர்வரேண்யம் பர்கோ தேவஸ்ய தீமஹி தியோ யோ ந ப்ரசோதயாத். ஓம் ஆபோ ஜோதிரசோமிருதம் ப்ரஹ்ம பூர்பவஸ்ஸுவரோம். ஆயாது இத்யனுவாகஸ்ய வாமதேவ ரிஷிஹி அனுஷ்டுப் சந்தஹ காயத்ரீ தேவதா. ஆயாது வரதா தேவி அக்ஷரம் ப்ரஹ்ம சம்ஹிதம் காயத்ரீம் சந்தசாம் மாதேதம் ப்ரஹ்ம ஜுஷஸ்வனஹ ஓஜோசி சஹோசி பலமசி ப்ராஜோசி தேவானாம் தாம நாமாசி விஸ்வமசி விஸ்வாயுஹ சர்வமசி சர்வாயுஹ அபிபூரோம். காயத்ரீம் ஆவாஹயாமி சாவித்ரீம் ஆவாஹயாமி சரஸ்வதீம் ஆவாஹயாமி. சாவித்ரியா ரிஷேர் விஸ்வாமித்ரஹ நிச்ருத் காயத்ரீ சந்தஹ சவிதா தேவதா. ஓம் பூர்பவஸ்ஸுவஹ ஓம் தச்சவிதுர்வரேண்யம் பர்கோ தேவஸ்ய தீமஹி தியோ யோ ந ப்ரசோதயாத். ஓம் பூஹு ஓம் புவஹ ஓகும் சுவஹ ஓம் மஹஹ ஓம் ஜனஹ ஓம் தபஹ ஓகும் சத்யம் ஓம் தச்சவிதுர்வரேண்யம் பர்கோ தேவஸ்ய தீமஹி தியோ யோ ந ப்ரசோதயாத். ஓம் ஆபோ ஜோதிரசோமிருதம் ப்ரஹ்ம பூர்பவஸ்ஸுவரோம். பிராதசந்தியோபஸ்தானம் கரிஷ்யே. உத்தமே சிகரே தேவி பூம்யாம் பர்வதமூர்த்தனி ப்ராஹ்மணேப்யோ ஹ்யணு ஜ்ஞானம் கச்ச தேவி யதா சுகம். ஓம் மித்ரஸ்ய தர்ஷணி த்ருதஸ்ரவோ தேவஸ்ய தானசிம் சத்யம் சித்ரஸ்ரவஸ்தமம் மித்ரோ ஜனான் யாதயதி ப்ரஜானன் மித்ரோதாதார பிருத்திவி முதத்யாம் மித்ர கிருஷ்டீரணிமிஷாபிஷஷ்டே சத்யாய ஹவ்யம் கிருதவத் விதேம ப்ரசமித்ரமர்த்தோ அஸ்த ப்ரயஸ்வான் யஸ்த ஆதித்ய சிக்ஷதி ப்ரதேன நஹன்யதே நஜீயதே த்வோதோ நைனமகுங்கோ அஷ்ணோத்யந்திதோ நதுராத். संध्यायै नमः, सावित्र्यै नमः, गायत्र्यै नमः, सरस्वत्यै नमः, सर्वाभ्यो देवताभ्यो नमः, कामोकार्षीन् मन्युरकार्षीत् नमो नमः। अभिवादय भार्गव चावन आप्नवान और्व जामदग्न्य पञ्चार्षय प्रवरान्वितः श्रीवत्सगोत्रः आपत्सम्भसूत्रः यजुष्याः अध्यायी श्री शर्मा नामः अहम् अस्मि भोः। प्राच्यै दिशे नमः, दक्षिणाय दिशे नमः, प्रतीच्यै दिशे नमः, उदीच्यै दिशे नमः, ऊर्ध्वाय नमः, अधराय नमः, अन्तरिक्षाय नमः, भूम्यै नमः, ब्रह्मणे नमः, विष्णवे नमः, मृत्यवे नमः, यमाय नमः, यमाय धर्मराजाय, मृत्यवे चांतकाय च, वैवस्वताय कालाय, सर्वभूतक्षयाय च, औदुम्बराय, दध्नाय, नीलाय, परमेष्ठिने, वृकोदराय, चित्राय, चित्रगुप्ताय वै नमः, चित्रगुप्ताय वै नमः, ओम नमः इति। हृदगुं सत्यं परं ब्रह्मपुरुषं कृष्णपिङ्गलं ओर्ध्वरेदं विरूपाक्षं विश्वरूपाय वै नमो नमः, विश्वरूपाय वै नमः, ओम नमः इति। नमस्सवित्रे जगदे गचक्षुषे जगत्प्रसूतिस्थितिनाशहेतवे त्रयीमयाय त्रिगुणात्मधारिणे विरिञ्चिनारायण शङ्करात्मने ध्येयस्सदा सवितृमण्डलमध्यवीर्ति नारायण सरसिजासन सन्निविष्टः केयूरवान् मकरकुण्डलवान् किरीटहारी हिरण्मय वपुर्धृतशङ्खचक्रः शङ्खचक्रगदापाने द्वारकानिलयाच्युत गोविन्दपुण्डरीकाक्ष रक्षमां शरणागतम् आकाशात् पतितं तोयं यथा गच्छति सागरं सर्वदेव नमस्कारः केशवं प्रति गच्छति श्रीकेशवं प्रति गच्छत्योम नमः इति। अभिवादय भार्गव चावन आप्नवान और्व जामदग्न्य पञ्चार्षय प्रवरान्वितः श्रीवत्सगोत्रः आपत्सम्भसूत्रः यजुष्याः अध्यायी श्री शर्मा नामः अहम् अस्मि भोः। कायेन वाचा मनसेन्द्रियैर्वा बुद्ध्यात्मना वा प्रकृते स्वभावात् करोमि यत्यत् सकलं परस्मै नारायणायेति समर्पयामि। ॐ अच्युताय नमः, अनन्ताय नमः, गोविन्दाय नमः। केशव नारायण माधव गोविन्द विष्णु मधुसूदन त्रिविक्रम वामन श्रीधर ऋषिकेश पद्मनाभ दामोदर। अध्यानो देवसवितः प्रजावत्सावीसौभगं परादश्वप्नयगुंसुव विश्वानि देवसवित दुरितानि परासुव यद्भद्रं तन्मासुव। ॐ तत्सद्ब्रह्मार्पणमस्तु।